ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕೆ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಗಣಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಸ್ರಾನನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ನ್ಯಾಸದಶಕತ್ಲ ಒಂಬದಾವರು ಶ್ಲೋಕಂ. ಅಕೃತ್ಯಾನಾಂಚ ಕರಣಂ ಕೃತ್ಯಾನಾಂ ವರ್ಜನಂ ಕ್ಷಮೇ ಕ್ಷಮಸ್ವ ನಿಖಿಲಂ ದೇವ ಪ್ರಣತಾರ್ತಿಹರ ಪ್ರಭೋ. ಅಕೃತ್ಯಾನಾಂಚ ಕರಣಂ ಕೃತ್ಯಾನಾಂ ವರ್ಜನಂ ಕ್ಷಮೇ ಕ್ಷಮಸ್ವ ನಿಖಿಲಂ ದೇವ ಪ್ರಣತಾರ್ತಿಹರ ಪ್ರಭೋ. ಇಷ್ಟಪ್ರಾಪ್ತಿಯ ವೇಂಡಿಕೊಂಡು ಇನಿಮೇಲ್ ವರಕೂಡಿಯ ரெண்டு ஸ்லோகங்களால சுவாமி அனிஷ்ட நிவத்திய தெரிவிக்கிறார். ஹே கருணாகர, தேவ லீலாரச பிரவருத்தனே, பிரணதார்த்திகர சரணாகதருடைய ஆர்த்தியை போக்குபவனான எம்பெருமான் வரதனே, பிரபோ சமர்த்தா சுவாமியாய் இருக்கக்கூடியவரே, சமர்த்தனானவனே, இது மாதிரியான சம்புத்தி சப்தங்கள்னாலே ரக்ஷகைக்கு ஒரு காரணமானது இந்த இடத்துல தெரிவிக்கப்படுறது. ஸ்ரீமத்சாரத்தில் பிராரப்தே தர அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஒன்று ஆரம்பிக்கிறது. ரொம்ப அழகான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானமாகவே இந்த ஸ்லோகத்தை இங்க பண்ணியிருக்கார் சுவாமி. அந்த ஸ்லோகமே ரொம்ப அழகா இருக்கும். பிராரப்தே தர பூர்வ பாபம் அகிலம் பிராமாதிகம் சோத்தரம் ನ್ಯಾಸೇನ ಕ್ಷಪಯನ್ನನಭ್ಯುಪಗತ ಪ್ರಾರಬ್ಧ ಕಂಠಂ ಚನಃ ದೀಪೂರ್ವೋತ್ತರ ಪಾಪ್ಮನಾಂ ಅಜನನಾತ್ ಜಾತೇಪಿ ತನ್ನಿಷ್ಕೃತೇ ಕೌಟಿಲ್ಯೇ ಸತಿ ಶಿಕ್ಷಯಾಪಿ ಅನಗಯನ್ ಕ್ರೋಢೀಕರೋತಿಂ ಪ್ರಭುಃ. ಪ್ರಭುಃ ಸರ್ವಶಕ್ತನಾದ ಎಂಬೆರುಮಾನ್ ನಹ ನಮ್ಮುಡೆಯ பிராரப்தேதர பூர்வ பாபம் பலன் கொடுக்க தொடங்கியவைக்கு தவிர பிரபத்திக்கு முன் செய்த பாபங்கள் அகிலம் முழுவதையும் உத்தர பிராமாதிக்கம் ச பிரபத்திக்கு பிறகு அறியாமல் செய்த பாபத்தையும் அனபியுபகத பிராரப்த கண்டம் ச பலன் கொடுக்க தொடங்கியவற்றிலும் நம்மால் ஏற்றுக்கொள்ளப்படாத பாபங்களின் பகுதியையும் ஞாசேன இந்த பிரபத்தியினாலே க்ஷபயன் போக்கிக் கொண்டு தீபூர்வோத்தர பாப்மனாம் பிரபத்திக்கு பிறகு தெரிந்து செய்யும் பாபங்கள் அஜனநாத்து நேரமாட்டாவாதலிலும் ஜாதேபி ஒரு கால் நேர்ந்த போதிலும் தன்னிஷ்கிருத்தேயே அவைகளுக்கு உரிய பிராயசித்தம் செய்வதாலும் கௌட்டில்யே சதி முரட்டுத்தன்மை இருந்தால் சிக்ஷையாபி லகுவான தண்டனையாலும் அனகையன் பாபமில்லாதவர்களாக்கி குரோடீகரோதி நம்மை ரட்சித்து விடுகிறார் அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகத்தை சுவாமி அபராத பரிகார அதிகாரத்தில் சாதிக்கிறார். அதே விஷயத்தை இங்க சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். யதா கதஞ்சித் பொறுத்தருள வேண்டும். எது அகிருத்தியானாம் செய்யத்தகாதவைகளுடைய கரணம் செய்தலையும் கிருத்தியானாம் செய்ய வேண்டும் அவைகளுடைய வர்ஜனம் விடுதலையும் நிக்கிலம் எல்லாவற்றையும் க்ஷமஸ்வ பொறுத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகம் எல்லாத்தையும் பொறுத்துக்கணும் அப்படின்னு ஏற்பட்டது. இப்போ லீலா ஜெயேச்ச வியவகாரம் காந்தி ஸ்தோத்திரம் சந்தோஷம் மதம் ஸ்வப்னம் இச்சா கதி இல்லையா, இதெல்லாம் திவு தாத்து, திவு தேவ பூஜாயாம்னு ஒரு தாத்து. அந்த தாதுவுக்கு அர்த்தமா இருக்குங்க. இந்த அர்த்தங்கள்லாம் தேவ சப்தத்தில் அடங்கி இருக்கு. அவாவாளுடைய கர்மானுகுணங்களுக்கு ஏத்தா போல ஜெகத் வியாபாரத்தை நடத்தக்கூடிய லீலை உடையவன் ஆசிரித்தர்களுடைய பாப கூட்டங்களை ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இச்சை உடையவன், ஆசிரித்தர்களை ரட்சிச்சே ஆகணும், காப்பாற்றியே தீர வேண்டும் என்பதில் சந்தோஷமுடையவன், ரட்சித்தே தீர வேண்டும் என்று இச்சை உடையவன். இப்படி நாமோ மேல சொன்ன எல்லாத்தையும் எம்பெருமானிடத்திலே நாம் பார்த்துக்கலாம். இவன் ஆசிரித்தர்களுடைய பீடைகளை நீக்கிறபடினால இவனுக்கு எம்பெருமான் வரதனுக்கு பிரணதார்த்திகரன்ற ஒரு திருநாமமே இருக்கு. அதனாலதான் க்ஷமஸ்வ நிகிலம் தேவ பிரணதார்த்திகர பிரபுன்னு சொன்னார். கத்தியத்துல சுவாமி எம்பெருமானார் மனோவாக்காயைகி அநாதிகால பிரவருத்தானந்த அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவத அபசார பாகவதாபசார அசக்கியாபசார ரூப நானாவித அனந்தாபசாரான் சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வ அப்படின்னு சாதிச்ச விஷயத்த சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால க்ஷமஸ்வ நிகிலம் தேவ பிரணதார்த்தி ஹர பிரபு எத க்ஷமஸ்வ அகிருத்தியானாஞ்ச கரணம் கிருத்தியானாஞ்ச வர்ஜனம் க்ஷமே அப்படின்றத சுவாமி தேசிகன் இங்க சாதிச்சார். இப்படி எல்லாத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டும். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீரியருளாதே அப்படின்னு நாச்சியார் சாதிச்சார். சழக்கு நாக்கொடு புன்கவி சொன்னேன் சங்கு சக்கரம் ஏந்தும் கையானே பிழைப்பர் ஆகிலும் தம்மடியார் சொற்பொறுப்பது பெரியோர் கடனன்றே அப்படின்னு பெரியாழ்வாரம் சாதிச்சார். அதனாலதான் இதெல்லாம் வச்சுட்டுதான் சுவாமி தேசிகன் க்ஷமஸ்வ நிகிலம் தேவன்னு சாதிச்சார். திண்மை குறையாமைக்கு நிறைகக்கும் தீவினையால் உண்மை மறவாமைக்கு முளம் அதிகளும் உகங்கைக்கு தன்மை குறையாமைக்கு தரிக்கைக்கும் தணிக்கைக்கும் வன்மையுடைய அருளாளர் வாசங்கண் மறவேனோ அப்படின்னு அடைக்கலப்பத்தில் சுவாமி தேசிகன் சாதிச்ச விஷயத்த அவரே இங்க க்ஷமஸ்வ நிகிலம் தேவன் சாதி. அசக்கிய அவசாரம் எல்லாத்தையும் க்ஷமிச்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். பிரபன்னனுக்கு பெருமாளுடைய அருளாலே எல்லாமே நடக்கும். ஆனாலும் குறிப்பிட்டு விண்ணப்பிக்கிறது, ஒரு குறிப்பிட்ட பொழுதுல ஒரு பொருளை மனசுல தியானிச்சுண்டு அனுசந்தானம் பண்றது எல்லாமே நமக்கு ஒரு உதவியா இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் சுவாமி இந்த ஸ்லோகத்தில் காட்டுறார் தாசன்.